பாட்டு பொயிலே பூட்டி பூட்டி சிவப்பே வீட்டு கிளியே ஒன்ன காட்டில் தோரத்தி ரெண்டு போட்டு கீரங்க வப்பே தந்த நந்த நந்தனா பாட்டு படிக்கும் குயிலே உன் பாட்ட நீ பாட்டு பொயிலே கொஞ்சம் பாரு இவ தொட்டாக உடம்பில் ஒட்டி கொள்ளும் சேரு வித்தார கள்ளி இவள கொஞ்சம் பாரு இவ தொட்டாக உடம்பில் ஒட்டி கொள்ளும் சேரு சட்டாள முள்ளுதானா இல்ல கொட்டாத சிறு தேட சந்தான கிளி சந்தான கிளி சந்தான அட்ட சந்தான கிளி சந்தான கிளி சந்தான நீ என்ன தென்மாதுரை அரசாணியா நெசமாக வந்திருக்கும் அல்லிராணியா நான் என்ற எண்ணம் கொண்டு நடக்காதமா நடந்தா தங்கையா கிட்ட நடக்காதமா இல்லாதத சொல்லாதது எல்லாருக்கும் சொல்லாது எம்மா எம்மா சும்மா சும்மா அங்கே இங்கே துள்ளாது பெண்ணாக வந்தாலே பெரும் பாக்கியம் முன்னோர்கள் சொன்னாரடி ஒரு வாக்கியம் வாயாடியே ஒம்போல பெண்ணாலே பெண்ணின் புகழ் மங்கும் தன்னாலே பாட்டு படிக்கும் குயிலே உன் பாட்ட நீ பாட்டு ஒயிலே பூட்டி பூட்டி சிவப்பம் வீட்டு கிளிய ஒன்ன காட்டில் தோரத்தி ரெண்டு போட்டு கீரங்க வப்பே தந்த நந்த நந்தனா பாட்டு படிக்கும் குயிலே உன் பாட்ட நீ பாட்டு பொயிலே